தலைவர் செயலாளர் இடத்துல ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كلا ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا وقال النبي صلى الله عليه وسلم رلا الرب في رلا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. சிறப்பான இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 10 என்ற தலைப்பில ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய பொறுப்பை பெற்றோர்களுக்கு வழங்கியிருக்கிறான். பராமரித்தல், வளர்த்தல், பாதுகாத்தல் என்பது அல்லாஹுவின் பொறுப்பு. இதை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இந்த பெற்றோர்களிடத்திலிருந்து அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகள் 10 கடமைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதில் முதலாவது அல் இஹ்சான், பெற்றோர்களுக்கு உபகாரியாக நடக்க வேண்டும். பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், மன் கப்பல பைன ஐனை உம்மிஹி, யார் தன்னுடைய தாயினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறாரோ கான சத்ரன் லஹுமினா, அவனுக்கு நரகத்திலிருந்து அது தடையாக மாறிவிடும் என்கிறார்கள். பாசத்தோடு தன்னுடைய தாய் தந்தையரிடத்தில் யார் நடக்கிறார்களோ இதுவே நரக விடுதலை என்றார்கள் நபிகள் பெருமானார். இன்னொரு அதிச்சில பெருமானார் சொன்னார்கள், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை, அன்பாக அந்த பெற்றோரை பார்ப்பது இபாதத் என்றார்கள். நதுருல் வாலிதை, பெற்றோர்களை பார்ப்பதே வணக்கம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சொல்வதுண்டு, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அல்லாஹ் பாதுகாக்கவன். மார்க்கம் சொல்கிறது பெற்றோரை பார்ப்பது இபாதத் என்று, உங்களை பார்க்கவே பிடிக்கவில்லை என்று சாதாரணமாக சொல்கிறார். இன்னொரு அதீசில பெருமானார் இவ்வளவு அழகாக சொன்னார்கள் தெரியுமா, இன்னல் அப, இன்னொரு ரிவாயத்தில் இன்னல் வாலித அவுசத்து அபுவாபில் ஜன்னா, தந்தை தான் சொர்க்கத்தின் நடுவாயில் என்றார்கள். நாடினால் அவர் தந்தையை பிடித்துக் கொள்ளட்டும், நாடினால் விட்டுவிடட்டும், சொர்க்கம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தந்தையை பிடித்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்யட்டும், சொர்க்கம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் தந்தையை விட்டுவிடட்டும் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய சொர்க்கமும் நரகமும் பெற்றோர்கள் என்று பெருமிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பெற்றோரோடு இன்றைக்கு நடக்கிற முறை எப்படி? யஹ்சான், முதலில் பெற்றோர்களுக்கு உபகாரியாக மாற வேண்டும். எப்படி உபகாரம் செய்யணும்? குர்ஆன் சொல்லுகிறது, வலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை சி என்று கூட சொல்லிவிடாதீர்கள், இது இறைவனுக்கு பிடிக்காது. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை கடிந்து பேசிவிட வேண்டாம். அல்ல முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா விளக்கம் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், பெற்றோர்கள் படுத்த படுக்கையாக மாறி பெட்டிலேயே மலம்ஜலம் கழிக்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் சுத்தம் செய்கிற பொழுது சீ என்று சொல்லிவிடாதீர்கள். இது இறைவனுக்கு பிடிக்காது. காரணம், உங்களை ஓராயிரம் முறை சுத்தம் செய்தவர்கள் அந்த பெற்றோர்கள், அந்த தாய் எத்தனை முறை சுத்தம் செய்திருப்பாள் இவனை. அதனால் பெற்றோர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு பணி செய்கிற வேளையிலே சீ என்று சொல்லிவிடாதீர்கள், இறைவனுக்கு இது பிடிக்காது என்றார்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ். ஆனா இன்னைக்கு நிலவரம் அல்லாஹு அக்பர். தாய் மட்டும் ஒரு நலகா எழுதியிருந்தான், அந்த அம்மா வீட்டில் ராணி மாதிரி நடந்த நடை, அந்த அம்மா இருந்த கம்பீரம், பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கி ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியா, இன்னொரு பிள்ளை கனடா, இந்த பெண்மணி முடியாமல் வீட்டிலே பக்கத்திலே ஒரு மலக்குவளை, சிறுநீர் குவளை, அருகிலே ஒரு தட்டு, பார்த்துக் கொள்வதற்கு அவ்வப்போது எங்கிருந்தோ வேலையால் வருகிறாள். வந்து பார்த்து விட்டு என்ன தேவையோ அதை மட்டும் செய்துவிட்டு போனால் தாயின் ஹிதுமத்து நீங்கி போகுமா? இதே மாதிரி அவ போய் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன்டா, பெத்து தூக்கி போட்டு அப்ப உனக்கு தேவைப்படும் போது 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போறேன் என்று தாய் நினைத்திருந்தால் நீ வளர்ந்திருப்பாயா? அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பெற்றோர்கள் இருக்கிற பொழுது, வயதான பெற்றோர்கள் இருக்கிற பொழுது வெளிநாட்டில வேலை கிடைக்கிறது. ஒரு இளைஞன் தஞ்சாவூர்ல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு நண்பர், பேர் சொன்ன கூட தவறில்லை என்று நான் நினைக்கிறேன், அன்வர் ராஜா. அல்லாவிற்கு ராஜான்னு பேர் வச்சது, அந்த பெற்றோர்கள் பேர் வச்சது உண்மையில் பொருத்தம். அன்வர் ராஜா என்ன அழகாக கவனிக்கிறார் தெரியுமா? வயதான அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பாஸ்போர்ட்டை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு பணத்தை கொட்டி கொடுக்கிற துபாயின் வேலை எனக்கு வேண்டாம், என் பெற்றோர்களுக்கு நான் இங்கிருந்து கூலி வேலை பார்த்தாவது ஹிதுமத்து செய்து என் பெற்றோரின் சந்தோஷத்தையும் துவாவையும் பெற வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞன். இன்னைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு இந்த அக்கறை வந்திருக்கிறது? வயதான பெற்றோர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது, அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது, இதுதான் யஹ்சான், உபகாரம். அல்லாஹு அக்பர். யஹ்சான் என்றால் கௌலை கபீர். பெற்றோர்களை பார்த்து அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது. இது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய உபகாரம். ஆனா இன்னைக்கு அசிங்கமான வார்த்தைகளை பேசாம இருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். எங்க வீட்டில் 2 லூஸ் இருக்குங்கிறான், இப்ப வளர்ற அந்த காலேஜ் பையன், நாகரிகம் தெரியல அந்த லூசுகளுக்கு சொல்லுகிறார். யார் அந்த லூசு அப்படின்னு கேட்டா, இவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள். இவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாகரிகம் தெரியவில்லையா? அதனால் தானே உன்னை காலேஜில் சேர்த்தார்கள், அதனால் தானே உன்னை படிக்க வைத்தார்கள், உண்மை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து அல்லும் பகலுமாக பாடுபடுகிற அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு மெண்டலாகிவிட்டார்களா? கௌலை கபீரம். சில பேர்கள் பெற்றோர்களை ஒற்றை வார்த்தையில் சொல்லுகிற அவலங்கள் நம் சமூகத்தில் நடக்கிறது. திட்டான், எங்க அப்பன மாதிரி மோசமான ஒருத்தர் இல்லை என்கிறான். நஊதுபில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கௌலை கபீர் கூடாது. அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே இந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்த ஆளுங்களிடத்தில் கேளுங்கள், பணிவு என்ற இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்கிட்ட பேசும்போதே அப்படி பண்ணுச்சு, அப்ப நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லா இருக்கீங்களா? இப்படி குனிந்து தன்னை தாழ்வுபடுத்திக் கொண்டு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணியம் செலுத்தினார். வாஃபல், கொஞ்சம் குனிஞ்சு பேசுங்கிறான் அல்லாஹ், கொஞ்சம் குனிஞ்சு பேசு. எம்டி பாக்குறோம், நம்ம கம்பெனியில் இருக்கிற மேனேஜரை நெஞ்ச நிமித்திட்டு, என்னங்க நல்லா இருக்கீங்களா இப்படின்னா என்ன செய்வார்? அடுத்த நாள் வேலை இருக்காது அவருக்கு, போயிருவார். அவர்கிட்ட போய் பேசும்போது சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், மாதம் சம்பளத்தை போட்டு கொடுக்குறான் அவ்வளவுதான், அதுக்கு முதலாளி சம்பளத்தை இவன் கொடுக்குறான் அவ்வளவுதான். அவருக்கு 1000 குனி குனிவான், ஆனால் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இவர்களை படிக்க வைத்த இந்த பெற்றோர்களுக்கு நெஞ்சை நிமித்தலாமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபல் லஹுமா, அவர்களுக்கு கொஞ்சம் பணிஞ்சு பேசுங்க. அப்படி பேசினா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறானாம், புலகாஞ்சிதம் அடைகிறானாம், மலக்குகளை அழைத்து சொல்லுவானாம், என் அடியானை பார்த்தாயா, பெற்றோர்களிடத்தில் என்ன அடக்கமாக நடக்கிறான், அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருங்க என்று சொல்லுவான் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சென்று கொண்டிருக்கிறார்கள். வழியிலே ஒரு பெரியவரை மதித்து, அவர் பெரியவர் முன்னாடி போறாரு, ஒரு இளைஞர் பின்னாடியே போறார். அபு ஹுரைரா கூப்பிட்டு கேட்டாங்களாம், அவருக்கு முன்னாடி போறாரு, நீ பின்னாடியே போறியே, நீ யாருன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, எங்க வாப்பா தான் போறாங்க, எங்க அத்தா முன்னாடி போறாங்க, நான் பின்னாடி போறேன். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தட்டி கொடுத்து சொன்னார்கள், தம்பி, மூன்று விஷயத்தை நீ மறக்காமல் செய்து கொள் தம்பி. ஒன்றாவது, லா தடா பி இஸ்மிஹி, உங்க அத்தா பேர் சொல்லி அழைத்து விடாதே தம்பி, ஒரு காலம் வாப்பா வாப்பா என்று அன்பொழுக கூப்பிடு, உங்க வாப்பா பேரை சொல்லி கூப்பிடாத. இரண்டாவது, வலா தஜ்லிஸ் கபிலா, அவருக்கு முன்னாடி சபையிலே நீ அமராதே, இது இறைவனுக்கு பிடிக்காது, அவர் உட்கார்ந்ததுக்கு பிறகு நீ உட்காரு. அந்த சபையிலே பெற்றோரை மதித்துக்கொள். மூன்றாவதாக, தம்பி, லா தம்சி அமாமா, அவருக்கு முன்னால் ஒருபோதும் நடக்காதே, அவருக்கு பின்னால் நடந்து வா, இதுதான் நீ பெற்றோருக்கு செய்கிற உபகாரம். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இந்த மூன்றையும் கடைபிடிக்கிறோம்? இப்ப முதலாவது, பெற்றோர்களுக்கு எஹ்சான் வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு இன்ஃபாக் வேண்டும். மார்க்கம் சொல்கிறது, பெற்றோர்களுக்காக செலவழிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அஃதலு நஃபகா, செலவழிக்காத மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை, செலவினங்களிலேயே சிறந்த செலவினம் எது? இன்னைக்கு காலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு செலவழிச்சிருப்போம். 200 செலவழிச்சவரும் உண்டு, 2000 செலவழிச்சவரும் உண்டு, 20000 செலவழிச்சவரும் உண்டு. பெருமானார் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், இந்த செலவினத்திலேயே சிறந்த செலவினம் எது தெரியுமா? பள்ளிக்கு கொடுத்ததா, சொந்தங்களுக்கு கொடுத்ததா, உன் பிள்ளைக்கு கொடுத்ததா, உறவுகளுக்கு கொடுத்ததா, வீண்வரையும் செய்ததா, எது சிறந்தது என்று கேட்டால், அன்பத்தகு அலா வாலிதை, உன் பெற்றோருக்கு கொடுத்தாயே அதுதான் செலவினத்திலேயே சிறந்த செலவினம் என்றார்கள். தன் பொருளை போய் அந்த தாயிடத்திலே தகப்பனிடத்திலே கொடுக்கிற பொழுது அவள் அடைகிற ஆனந்தம் இருக்கிறது, அந்த தகப்பன் அடைகிற ஆனந்தம் அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. தன்னுடைய வேர்வையை முழுக்க, தன்னுடைய வேர்வையை முழுக்க ரத்தமாக்கி சம்பாதித்ததை எல்லாம் உனக்கு தானடா கொடுத்தார், உனக்கு தானே கொடுத்தார். அந்த தகப்பன் தான் உடல்நிலை சரியில்லைன்னா கூட, என் பிள்ளை, என் மனைவி, என் மக்கள் நல்லா இருக்கணும், நான் பரவாயில்லை, காய்ச்சலா இருந்தா பரவாயில்லை, கஷ்டமா இருந்தா பரவாயில்லை, துன்பமா இருந்தா பரவாயில்லை, எல்லாம் என் மனைவி, என் மக்கள், என் மனைவி, என் மக்கள் என்றே இருக்கிற அந்த தகப்பனை நீ செலவழித்து சந்தோஷப்படுத்தினாயா? அன்பத்துகு அலா வாழிதை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வாப்பாவுக்கே கடன் கொடுக்குறான். நான் எங்க அத்தாவுக்கு ஏன்டே ஒருத்தர் வந்து சொன்னார், எங்க அத்தா எனக்கு 50,000 கடன் தரணும்ன்றாரு, நெஞ்சு வலிக்குதுடா அப்பான்னு. அப்ப அவர் உனக்கு கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சா, நீ காலமுள்ள சம்பாரிச்சாலும் ஒன்னால கட்ட முடியுமா? அவர் பால் வாங்கினதுக்கு, மோர் வாங்கினதுக்கு, மருந்து வாங்கினதுக்கு, ஆஸ்பத்திரி கூட்டு போனதுக்கு வரிசையா எழுதினாருன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால கட்ட முடியுமா? தகப்பனாருக்கே கடன் கொடுத்த மூதேவிகள், நான் சொல்லல, மார்க்கம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்தில் ஒரு கேஸ் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு எங்க வாப்பா கடை வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றார் ஒரு இளைஞர், எங்க வாப்பா காசு வாங்கிட்டு கடை வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் சொல்ல வாய் நிறைய நாயகம் சொல்ல கேட்டிருக்கிறேன், அபிக்க, நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சார்ந்தது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். எப்ப வேண்டாம் உன் காசை அடிச்சு வாங்குற அதிகாரம் உலகத்திலே பெற்றோருக்கு மட்டும்தான் உண்டு, அவர் கொடுக்க முடியாது, போய் வேண்டாங்க. தகப்பனிடத்திலே பொருளை கேட்கிறாயா? அப்ப பெற்றோர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் இரண்டாவது பணிக்கிறது. ஆனா இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு செலவழிக்கிற இளைஞர்களாக இருக்கிறோம், யோசிக்க வேண்டும். மூன்றாவதாக, இதாஅத்துல் வாலிதைன், பெற்றோர்கள் சொன்னால் வழிபட்டு நடக்க வேண்டும். சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் போகணும். இப்ப நம்ம சமுதாயத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறேன். நண்பன் வந்து அழைக்கிறார், பெற்றோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அம்மா வெளியிலிருந்து நண்பன் ஆரன் கொடுக்கிறான், அம்மா சொல்லுது டே 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லுது. இப்ப நண்பனுக்கு மரியாதை கொடுக்கிறானா பெற்றோருக்கு கொடுக்கிறானா? இத்தாஹா, பெற்றோர்களுக்கு வெளிப்படுவது வாஜி பரன், வாங்கி கொடுத்துட்டா வெளியே போகணும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தின் நிலை என்ன? அன்புக்குரிய இளவல்களே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அம்மா வேலைய பாரு, நீ போய் வாங்கிக்க. நிறைய பேர் அம்மாவே வாங்க சொல்றாள், நிறைய உண்டு. நீ போய் வாங்கிக்க, நான் டாடா காட்டி போயிட்டே இருக்கிறான். அந்த தாய் தகப்பனை மதிக்காமல் நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை. அக்க உம்மஹு வ பர்ர சதீக்கஹு வ ஜஃபா அபாஹு. பெருமானார் சொன்னார்கள், மறுமை நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? பெற்றோர்களை நிந்திப்பான், நண்பர்களுக்கு பார்ட்டி வைப்பான். நண்பர்களுக்கு பார்ட்டி நடக்கும். நண்பன்ட்ட ஒரு மாதிரி தோளோடு தோல் சேர்த்து பேசுவான், வீட்டுக்குள்ள வந்தவனு சுடு சுடுன்னு இருப்பான், பெற்றெடுத்த பெற்றோர்களை முறைப்பார். இது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள். ஆனால் இத்தாஅத்துல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று மார்க்கம் பண்ணிக்கிறது. எப்படி நடந்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, சிறிய சிக்தி ரஹ்மத்துல்லாஹி தாலா இவர்களுடைய தாயார், பாலைவன பகுதியில வாழ்ந்த அந்த தாயார், பையன்ட்ட தம்பி கடுமையான தாகமா இருக்கு, தண்ணி கொடுத்து வாடா வாப்பா என்று சொல்ல சிறிய சிக்தி ஓடி போய் தண்ணீரை கொண்டு வந்து பார்க்கிறார்கள். அம்மா அது உங்களை அடி தூங்கிட்டாங்க, பாலைவனத்துல தண்ணியை தேடி கொண்டு வரணும் இல்லையா? அந்த அம்மா தூங்கிருச்சு, நாம இருந்தா தட்டி எழுப்பி அம்மா எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு படுன்னு சொல்லிடுவோம். ஆனா சிறிய சிக்திக்கு அந்த பழக்கம் கிடையாது. பொதுவாகவே நாயகத்தினுடைய நடைமுறையும் அதுவல்ல. பெற்றோர்கள் தூங்கினா எழுப்பக்கூடாது, அவங்க எந்திரிக்கும் போது தான் எழுப்பக்கூடாது. சிறிய சிக்தி அப்படியே தண்ணியை கையில வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க, தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் துறந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் சிறிய சிக்தி. அந்த அம்மா காலையில சுபுகுக்கு முன்னாடி அப்படி முழிச்சு பார்த்தா தான் புள்ள தண்ணீரோடு நின்று கொண்டிருப்பதை அந்த தாய் பார்த்த உடனே, தம்பி எவ்வளவு நேரம்டா நிக்கிற, தம்பி எவ்வளவு நேரம்டா நிக்கிற, அம்மா தண்ணி கொண்டு வந்துட்டேன், நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதனால நின்றுகிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா படுத்த படுக்கையிலேயே அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள். அல்லாஹும் இக்லி ஹாஜத்தஹு கமா இக்லி ஹாஜத்தி, யா அல்லாஹ் என் தேவையை என் பிள்ளை பூர்த்தி செய்ததை போன்று, எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்ததை போன்று என் பிள்ளையின் தேவையை நீ பூர்த்தி செய்ய ரப்பே. அன்னைக்கே அவர் வலியுள்ளவாக மாறினார், அன்றே அவர் இறைநேசர். இப்ப இது மாதிரி தாய்க்கு ஓடி ஓடி பணி செய்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, தகப்பனுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாரு, அவருடைய கஷ்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறோமா? புசிக்கிறோம். இதாயிதா, வழிபட்டு நடத்தல். அல்லாஹு அக்பர். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு, ஒருவருக்கு தாய் தகப்பன் எல்லாம் பார்த்தாயிட்டாங்க, ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு அவர் செஞ்ச மாதிரி ஹிதுமத்து உலகத்தில் யாரும் செய்யல. அவ்வளவு ஹிதுமத்து செய்தும் அந்த பெற்றோர் ஒஃபாத்தாக்கி விடுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு கனவு கண்டார், தம்பி இவ்வளவு ஹிதுமத்து செஞ்சடா. பொதுவாகவே இந்த பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்தவர்களை, இத்தாத்து செய்தவர்களை, பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடந்தவர்களை, அவர்கள் சொல்லை கேட்டு நடந்தவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவதில்லை, அல்லாஹ் அவர்களை உயர்த்தாமல் விடுவதும் இல்லை. அவர் அங்க வாப்பா கனவுல தோண்டி சொல்றாரு, டே தம்பி நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்ததா வாப்பா? நம்ம வீட்டுல ஒரு இடத்துல இந்த இடத்த தோண்டுனா அங்க 100 திருகம் இருக்குண்டா, எடுத்துக்கடா வாப்பா என்று அவர் கனவில கூட பிள்ளைகளுக்கு உபகாரிகள் தான் பெற்றோர்கள். அப்ப இந்த பிள்ளை கேட்கிறார், வாப்பா அதுல பரக்கத்திருக்கான்னு கேட்டார். பரக்கத்தனா இல்லடா வாப்பா, அப்ப இது வேணா வாப்பா. கொஞ்ச நாள் ஓடுகிறது, மீண்டும் ஒரு கனவு காணுகிறார், இந்த இடத்துல பொருள் இருக்கிறது, 10 திருகம் இருக்கிறது, எடுத்துக்கோ என்று சொல்ல, வாப்பா இதுல பரக்கத்திருக்க வாப்பா, நீங்க உலகத்துல வாழ்ற காலத்துல பரக்கத்துக்குள்ள வழிகளை சொல்லிக் கொடுத்த வாப்பா, உலகத்திலே வாழுகிற காலத்திலே நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த வாப்பா, இதுல பரக்கத்திருக்கா? பரக்கத்து இல்லடா தம்பி, அதுக்கு வேணா வாப்பா. கடைசியில சில வருடங்களுக்கு பிறகு அதே தகப்பனார் சொல்றாரு, டே தம்பி இந்த மூலையில ஒரு திருகம் கிடைக்குதுடா வாப்பா, அதை எடுத்துக்கிடா வாப்பா. அவ கேட்கிறாரு, இதுல பரக்கத்து இருக்கா வாப்பா என்று கேட்க, இருக்குது மகனே, பரக்கத்து இருக்கிறது மகனே. கனவிலே கூட தகப்பனுக்கு வழிபட்டார், அந்த ஒரு திருகத்தை எடுத்துட்டு போய் ஒரு மீன் வாங்கினாராம், அந்த மீனுக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தை வைத்திருந்தான். அந்த முத்தின் விலை என்ன தெரியுமா? நாட்டில் பாதி. ஒரு நாட்டில் பாதி. ஒரு திருகத்திற்குள்ளே அல்லாஹ் வைத்திருந்த பரக்கத் நாட்டில் பாதியை வைத்திருந்தான். இப்ப பெற்றோர்களுக்கு இத்தாஅத்து செய்தால் கனவில் கூட, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், கனவிலே தோன்றி உன் இறந்து போன தகப்பன் சொன்னாரா, இறந்து போன தாய் சொன்னாளா, அதற்கு மாற்றுக்கருத்து தெரிவிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய இளவல்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த இத்தாஅத் எவ்வளவு நம்மிடத்தில் இருக்கிறது? நண்பனுக்கு வழிபடுகிற நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு வழிபட்டோமா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாலாவது, இத்மாமு ஸிலா வஸ்ஸுஹ்பா, பெற்றோர்களின் உறவை பேணி பாதுகாக்க வேண்டும். இது பிள்ளைகளின் கடமை. பெற்றோர்களின் உறவுகளை, பெற்றோரோடு பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா, பெரியத்தா சின்னத்தா குப்பிமா, இவர்களை எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டிய, அதே மாதிரி தாயோடு பிறந்தவர்கள் ஹாலா பெரியம்மா இவர்களை எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிள்ளையை சார்ந்தது. இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே நிறைய உடைசல்களும் விரிச்சல்களும் நிறைந்து போய் கிடக்கிறது இல்லையா, பேணி பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு புகாரியிலிருந்து ரெண்டு மூணு வரலாறுகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஈமான் கொண்டு அஸ்மார் அலி அல்லாஹு தாலா மதீனாவில் இருக்கிறார்கள். அபூபக்கர் அலி அல்லாவினுடைய மகள் அஸ்மா மதீனாவில் இருக்கிறார்கள். அஸ்மாவை பார்ப்பதற்காக அவர்களின் தாயார் என்ன முக்மீனாகல, ஆனா பிள்ளை பாசம் நிறைய மக்காவில இருந்து அது வாட்டுக்கு கண்டதெல்லாம் செஞ்சு தனக்கு தேவையானது என் பிள்ளைக்கு இது பிடிக்கும். பொதுவாகவே இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை போய் பார்க்க போறதா இருந்தா இங்கிருந்தே கட்டிட்டு போறது, எனக்கு அந்த என் புள்ள அதை சாப்பிடும், என் புள்ள இதை சாப்பிடும், அங்க போனவன் அந்த புள்ள இதெல்லாம் என் கொண்டு வந்த நம்ம பையன் இதெல்லாம் என் கொண்டு வந்த இங்க எனக்கு அவமானமா இருக்கு. ஆனா அந்த தாய் பார்த்து பார்த்து அவன் ஒன்னாவதுல இருந்து என்னென்ன சாப்பிடுவானோ அதெல்லாம் யோசிப்பா. ஒன்னாவதுல இருந்து இவன் பையனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அம்புடையும் கொண்டு போக தூக்கி எறிகிற அவளம் அன்போடு வாங்கி உனக்கு பிடிக்கலையா, அவங்களுக்கு தெரியாம ரகசியமா யாருக்காவது கொடுத்துடலாமா இல்லையா, அந்த அந்த பெற்றோர்களை புண்ணாக்குகிற சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இதே மாதிரி அஸ்மார் அலி அல்லாவை பார்க்கறதுக்கு நிறைய செஞ்சு அந்த தாய் வீட்டு கதவை தட்டுறாங்க. அஸ்மார் அலி அல்லாஹு தாலா அவங்க ஈமான் கொள்ளல, அதனால கதவை திறக்கல. அஸ்மார் அலி அல்ல கதவை திறக்கல. அந்த தாய் மனம் என்ன பாடுபட்டு இருக்கும். இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பெற்றோர் காபிராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்த தீர வேண்டும் என்றார்கள். கடிந்து பேசினார்கள், காபிராக இருந்தால் உள்ளே அழைத்து அவர்களுக்கு செய்கிற மரியாதையை செய். அஸ்மார் அலி அல்ல ஓடி போய் கூட்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ கொண்டு வந்து இதெல்லாம் ஏத்துக்கிட்டு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார்கள். வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுடைய கணவன் அபு சுஃபியான், இவர்களுடைய தகப்பனார் உம்மு ஹபீபாவினுடைய தகப்பனார் அபு சுஃபியான், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல. அவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இறந்து விட்டதாக, ரசூலுல்லாஹ் இறந்து விட்டதாக உஹது போர்க்களத்திலே வதந்தியை கிளப்பியவர், ரசூலின் தலைக்கு பணம் வைத்தவர். என்ன இஸ்லாத்துக்கு வரல, மகளை பார்க்க வர்றாரு. ஆனால் மகள் ரசூலின் மனைவி. மகளை பார்க்க வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய விரிப்புல உட்கார்ந்த உடனே வந்ததே கோபம் உம்மு ஹபீபாவுக்கு. எழுந்திருங்கள், என் கணவனின் விரிப்புல நீங்கள் எப்படி அமரலாம்? அது பரிசுத்தமான விருப்பு, காபிர்கள் அமர்வதற்கு அனுமதி இல்லை, எழுந்திருங்கள் என்று சொல்ல இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைத்து ரசூலுல்லாஹ் வருத்தப்படுகிறார்கள். அம்மா உன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டாமா? தலைக்கு பணையம் வைத்தவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதை இது. அன்புக்குரியவர்களே, அந்த உறவுகளை விட்டு விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்திலே இன்றைக்கு தகப்பனுடைய உறவுகள் தாயினுடைய உறவுகள் எந்த அளவிற்கு படர்ந்து போய் வளர்ந்து போய் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்ல, எல்லாம் பட்டு போயிருக்கு, இந்த உறவுகள் எல்லாம் பட்டு போச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த உறவுகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வருங்காலத்து சந்ததிகளுக்கு உண்டு. மார்க்கம் இதை சொல்லி காட்டுகிறது. இத்மாமு சீலா, அஞ்சாவது சுக்ருல் வாலிடைன், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். பெற்றோர்களுக்கு இது இன்னைக்கு அமெரிக்க கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் சொல்லி அமெரிக்காவை ஒதுக்குகிற நாம் அமெரிக்காவில் இருக்கிற சில நல்ல கலாச்சாரத்தை எடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. பிளைட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு அமெரிக்க பெண்மணி பிள்ளைக்கு ஊற்றா சாப்பாடு, ஒரு வாய்க்கு ஒருக்கா மம்மி தேங்க்ஸ், ஒரு வாய்க்கு ஒருக்கா ஊட்டியவுடன் மம்மி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆயிரம் தேங்க்ஸ். ஒரு உபகாரம் பெற்றோரிடத்திலிருந்து வந்துவிட்டால் நன்றி செலுத்துகிற அந்த மனோபாவம் உண்மையிலேயே இஸ்லாம் கற்றுத்தருகிற மனோபாவம். நாம் சொல்லுகிறோமா, காலையில பஜிரிலிருந்து உழைச்சு மாடா பாடுபடுகிற அந்த தாய் சாப்பாட்டை வைக்கும் போது சாப்பிட்டுட்டு ஜஸாக்குமுல்லாஹ், அம்மா நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பிள்ளைகள் எத்தனை பேர்கள் இன்றைக்கு நாம் சமூகத்தில் இருக்கிறோம். மாடு மாறி வந்து சாப்பிட வேண்டியது, மாங்கு மாங்கன் அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல, இதை செஞ்சிருக்கலாம்ல அதை செஞ்சிருக்கலாம்ல, ஆயிரம் ஆர்டர்கள் ஆயிரம் ஆர்டர்கள் எல்லாம் போட்டு ஒரு அழகம் தெரியல அந்த தாய்க்கு, ஒரு சுக்ரியா அந்த தாய்க்கு சொன்னதுண்டா, அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா, அல்லாஹ் உங்களுக்கு அழகிய கூலியை வழங்குவானாக. நாம் சொல்லியும் வளர்க்கவில்லை, நம் பிள்ளைகள் சொல்லவும் இல்லை. நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லாவே சொல்றான் வஸ்குர்லி வாலிதைக், முதல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தி, அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லையப்பா, அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லையப்பா, அவர்களுக்கு நன்றி செலுத்தி வாழ், அத்தனையும் உனக்காக தியாகம் செய்த தியாகிகள். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அந்த தாயாருக்கு எப்படியெல்லாம் நன்றி செலுத்துவார்கள் தெரியுமா, சுட்டி சுட்டி வருவார்களாம் தாய. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அம்மா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்லுவார்கள், அம்மா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கு கொடுத்த தாயை போன்று உலகத்தில் யாருக்குமே கொடுக்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் அந்த தாய் ஒண்ணுமே கொடுத்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தாயை சுத்தி சுத்தி வந்து நல்லொழுக்கத்தை போதித்த தாயே உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. நல்ல செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்த தாயே, இல்மை கொடுத்த தாயே உங்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான வளங்களையும் வழங்குவானாக. மகன் அம்மாவுக்கு துவா செஞ்சுட்டே இருப்பாராம், அம்மா அந்த அம்மா சும்மா இருக்குமா, அந்த அம்மா பதிலுக்கு அது துவா செய்ய ஆரம்பிச்சிடும். பொதுவாக பொம்பளை துவா செய்ய ஆரம்பிச்சா சொல்லவே தேவையில்லை, இவன் ஒரு துவா செஞ்சு அது பத்து துவா செய்யும் இல்லையா. அப்ப இது மாதிரி பெற்றோர்களுக்கு போய் வாப்பாட்ட போய் வாப்பாவை பார்க்கும் போதே சிடுசிடுன்னு பாக்குறான், வாப்பாவை பார்க்கும் போதே வீட்டுக்குள்ள அவர் இருக்காரா, இவர் இங்க இருந்து உள்ள போகும்போதே அம்மா வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்காரர் இருக்காரா, அவங்க அத்தான் அவர் சொல்ல மாட்டாரான், எனக்கு அத்தான்னு சொல்ல பிடிக்காது, அவர் இருக்காரா. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், இது இன்றைய காலத்தினுடைய நடைமுறை சிக்கல்கள், இதை அகற்றுவதற்கு என்ன வழி, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தி வாழுங்கள். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாவூதின் ஆட்சியை கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா, சுலைமான் எப்பொழுதுமே தன் தகப்பனாருக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இருந்தார்கள், எது செஞ்சாலும் நன்றி செலுத்துவார்கள் தகப்பனாருக்கு, நன்றி உள்ள பிள்ளை. அதனால் அல்லாஹ் தகப்பனுடைய பொருளாதாரத்தை விட பன்மடங்கு சுலைமானுக்கு கூட்டி கொடுத்தான். அப்ப நாம நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்தா அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய கண்ணியத்தை கூட்டி கொடுக்கிறார், அதனால் நன்றி வேண்டும். ஆறாவதாக ஹிதுமத்துல் வாலிதை, பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்யணும், பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வருவார், நாயகமே எங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, நாயகமே நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நாயகமே இந்த பாவத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி நாயகமே. பெருமானார் சொல்லார்கள், பாவத்திலிருந்து நீங்குவதற்கு வழியே உன் தாய் தான், தாய்க்கு ஹிதுமத்து செஞ்சா பாவம் போய்கிட்டே இருக்கும், இப்ப தாயும் இல்லை என்று சொல்லுகிறாய், அதனால ஹாலா இருக்கிறாங்களா, உங்க அம்மா கூட பிறந்த சகோதரி இருக்கிறார்களா, இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதுமத்து செய் உன் பாவம் போகும் என்றார்கள். ஹாலாவுக்கு ஹிதுமத்து செய்தாலே பாவம் போகும் என்று சொன்னால் அப்ப தாய்க்கு ஹிதுமத்து செய்தால் தகப்பனுக்கு ஹிதுமத்து செய்தார். அல்லாஹு அக்பர். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, சொர்க்கத்திலே எனக்கு நண்பன் யார்? நபிமார்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தில் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? சாதா ஆளுக்கு 72,000 ஹூர்லின்கள்னா அப்ப நபிமார்களுக்கு எல்லாம் எத்தனை லட்சம்? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மூசா எனக்கு நண்பன் சொர்க்கத்திலே யார்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த கசாப் கடைக்கார தான் உன் நண்பர்மா. அல்லாஹ் கசாப் கடையா? நாத்தம் பிடிச்சவன் அவள இருப்பான். கசாப் கடைக்காரன் எனக்கு நண்பனா? ஆம், அந்த இடத்துல கறிக்கடை வச்சிருக்காருல்ல, அவர் தான் அவனுக்கு நண்பர் என்று அல்லாஹ் அட்ரஸ் ரீதியா கரெக்டா சொல்லிட்டான். நேரா போனார். அப்படி கத்தி வச்சுட்டு இருக்கிற ஆளு என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே. ஏன்னா அங்க கசாப் கடைக்காரர் இருந்துச்சுன்னா நண்பனா, என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே. பொதுவாகவே இந்த ஒவ்வொரு கடை வைத்திருப்பவர்களுடைய நடைமுறையும் பேச்சும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா, இரும்பு வியாபாரி கதவை சாத்தும் போது டம்முன்னு தான் சாத்துவான், மெதுவா சாத்த தெரியாது. யாரு இரும்பு வியாபாரிகள் கோச்சுக்க வேண்டாம். அதே பஞ்சு வியாபாரம் பண்றாரு, கண்ணாடி வியாபாரம் பண்ற ஆள் இருக்காருல்ல, அவர் கதவை சாத்தும் போதே கண்ணாடி வியாபாரம் பண்றோம் அப்படின்னு நைசா சாத்துவார், மெதுவா சாத்திட்டு மெதுவா போவார் இல்லையா? அப்ப கசாப்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்க அன்புக்குரியவர்களே. அப்ப இந்த கசாப் கிடக்காரு நண்பன் சொன்ன உன்ன சொர்க்கத்திலே நண்பன் சொன்ன உன்ன பதறிப்போன மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா கறி கடைக்க போயிட்டாங்க. கறி வாங்குற சாக்குல நேரா போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பல நாள் பேச்சு, எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் கையில கத்திய வச்சுக்கிட்டே இருக்கு. திடீர் திடீர்னு வீட்டுக்கு போகுது, வருது போகுது வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நண்பராக ஆகி என்ன செய்யத்தான் போறாருன்னு அவருக்கு பின்னாடியே போக, கடைசியில போய் பார்த்தா அந்த கசாப் கடை கையில் தான் கத்தி இருக்கிறது. மனமெல்லாம் இரக்கம், மனமெல்லாம் இரக்கம். தன் தாய்க்கு போய் உணவூட்டுவார், தகப்பனுக்கு போய் உணவூட்டுவார். முடியாத தாய், முடியாத தகப்பன் உணவூட்டி விட்டு மீண்டும் கறிக்கடைக்கு வருவார். மீண்டும் தாய்க்கு போய் ஹிதுமத்து செய்வார், கறிக்கடை கோடி வருவார். தன் தகப்பனுக்கு ஹிதுமத்து செய்வார், கறிக்கடை கோடி வருவார். ரப்பல் ஆலமீன் என்னடா தாய்க்கு ஹிதுமத்து செய்ததால் அந்த அம்மா துவா செஞ்சிட்டாங்க, அந்த அம்மாவும் துவா செஞ்சிட்டாங்க, அவங்க அத்தாவும் துவா செஞ்சிட்டாரு. அல்லாஹ் இவரை மூசாவின் நண்பராக ஆக்குன்னு துவா செஞ்சிட்டாங்க. நான் மாத்த முடியாது, அதனால உனக்கு நண்பர் அவர் தான். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், ஒரு தாய் நாமும் தகப்பனா இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிதான் துவா செய்யணுங்கிறதையும் கத்து தர்றாங்க. இங்க ஒரு பாடம், அல்லாஹ் ரசூலுக்கு ஹிதுமத்து செய்கிற வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு கொடு ரப்பல் ஆலமீனே. ஹவுலுல் கௌசரினுடைய தடாகத்திலே தண்ணீர் கொடுக்கிற வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு கொடு ரப்பல் ஆலமீனே. எல்லா நேரத்திலையும் கேட்கும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய பதவிகளை, பெரிய பெரிய அந்தஸ்தை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற பாடமும் உள்ளே இருக்கிறது. என்னைக்குமே அது கேட்டதே இல்லையே, அல்லாஹ் என் பிள்ளைக்கு அந்த சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு, என் பிள்ளைக்கு ஹவுலுல் கௌசரை கொடு, என் பிள்ளைக்கு தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை கூட கேட்டிருக்கிறமா இல்லையே? நம்ம கேட்கறதெல்லாம் அவன் சேட்டை பண்ணாண்டாக்க, அதுல போக இதுல போக. இப்ப அந்த ஸ்டைல் மாறி இன்னைக்கு லாரியில் அடிபட்டு சாக இப்படி. ஏன்னா இந்த கொள்ளையில போக கல்ச்சர் போக போயிருச்சு, அது அதெல்லாம் ஓல்டு பேஷன். ஏன்னா பேஷன் மாற மாற நம்மளும் மாறி மாறி. நீ ட்ரெயின்ல போகும்போது அப்படியே நசுங்கி சாக, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு செய்யற துவாவா இது? அன்புக்குரிய இளவர்களே, ஹித்மத் செய்த காரணத்தினால் மூசாவின் நண்பன். அல்லாஹு அக்பர். நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு அதிசயத்தை காட்டு. உலக சக்கரவர்த்திக்கு அதிசயமா? உலக சக்கரவர்த்திக்கு அதிசயமா? யா அல்லாஹ் எங்கேயுமே கண்டிடாத ஒரு அதிசயத்தை எனக்கு காட்டு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், உன்னுடைய அமைச்சர் ஒருவர் அதிசய அமைச்சர் இருக்கிறாரே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிசய அமைச்சர் இருந்தார். அவர் வேலை என்ன தெரியுமா? எங்கேயுமே நடக்காதத கொண்டு வந்து நடத்தி காட்டுவார். சபாநாடு, சபாநாடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செஞ்ச இடம் மஸ்கட், அங்க இருந்து சபாநாட்டு ராணி பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கிற அந்த ராணியின் சிம்மாசனம் வந்து சேர வேண்டும். ஜிங்களே, உங்களால் எவ்வளவு நேரத்தில் கொண்டு வர முடியும்? இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அப்ப அந்த இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள்லயே ரொம்ப பலுவான ஜின், ரொம்ப வேகமான ஜின் சொன்னதா, 6 மணி நேரத்தில், 6 மணி நேரத்தில் கொண்டு வந்து காட்டுறேன். ஆனால் பக்கத்திலேயே இருக்கிற அமைச்சர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து லைட்டை தட்டி, உங்க கண்ணை மூடி திறக்கிறவங்களாட்டி கொட்டு வர்றேன்னாரு. உங்க கண்ணை, அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அமைச்சரே இப்படின்னா இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலா எப்படி கொண்டு வர முடியுமா? பில்கிஸ் இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, கண்ணால் தெரிகிறார்கள். ராணி உள்ள வந்தவன் அவங்க ஆச்சரியப்படுறோம், அவங்களை ஆச்சரியத்தில் ஆக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவாகவே இந்த காதலர்கள் தன்னுடைய காதலி அப்படி பார்க்கும் போதே ஒரு ஆச்சரியத்தை காட்டணும் அப்படின்னு நினைப்பான். அது அன்னையிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு ஆச்சரியத்தை பார்க்க வேண்டும். என்ன ஆச்சரியம் காட்டுவது? சிம்மாசனத்தையே கொண்டு வருகிற ஆச்சரியம். கண்சிமிட்டி கண் மூடி திறந்தார்கள், சிம்மாசனம் வந்து இருந்ததே, குர்ஆன் பேசுகிறதே. இந்த ஆசிம் இப்னு வர்கயாவை அழைத்து ஏதோ அல்லாஹ் சொல்றான் இந்த கடலுக்குள்ள என்னமோ இருக்குதான் கொண்டு வா என்று சொல்ல, ஆசிம் இப்னு வர்கயா கண்சிமிட்டும் நேரத்தில் ஒரு வீட்டை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார். கதவை திறந்தால் கண்ணாடி வீடு, கதவை திறந்தால் அல்லாஹு அக்பர். ஒரு இளைஞன், அழகான இளைஞன் தொழுது கொண்டிருக்கிறார், துதித்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுவிடத்தில், ரப்புல் ஆலமீனே, இந்த இளைஞன் எவ்வளவு நாளாக உள்ளே இருக்கிறார், கடலுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார், எவ்வளவு நாளாக? 1400 ஆண்டுகளாக இந்த இளைஞன் உள்ளேதான் இருக்கிறார். என்ன காரணம்? பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்தார், அந்த பெற்றோர்கள் துஆ செய்து விட்டார்கள், அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை ஷைத்தான் பார்க்காத இடத்தில் வைத்து பாதுகாத்து விடுன்னு சொல்லிட்டாங்க பெற்றோர்கள். ஷைத்தான் பார்க்காத இடத்துல ஷைத்தான் நம்மளெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா? ஷைத்தான் பார்க்காத இடம் இருக்கா? ஷைத்தான் பார்க்காத இடத்தில் இப்ப பெற்றோர்கள் கேட்டால் முடியாததையும் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். ஷைத்தான் பார்க்காத இடத்துல வச்சு பாதுகாத்து விடு. அதனால ஷைத்தானே பார்க்காம 1400 ஆண்டுகளாக இவர்களை நான் பாதுகாத்து வருகிறேன் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதற்காக? பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்ததற்காக. ஹிதுமத்துல் வாலிதைன் அனைத்தையும் கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அதனால பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற காதிமீன்களாக மாறி போக வேண்டும். ஹவாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இவங்க அவங்க அம்மாவை இவங்க தான் குளிக்க வைப்பாங்க. முடியாத அம்மா இவங்கெல்லாம் தூக்கி வச்சு சுடுதண்ணியை வச்சு குளிக்க வைப்பாங்களா? அந்த தண்ணி கொஞ்சம் சூடா உடம்புல பட்டுச்சுன்னா அந்த அம்மா துவா செய்யுமா? தண்ணி கொஞ்சம் சூடா மேல பட்டுச்சுன்னா அந்த அம்மா துவா செய்யும். நம்ம வீட்டு அம்மா வந்தாக்கா தள்ளி விட்டுருங்க, என்னடா தண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஆனா அந்த அம்மா துவா செய்யுமா? அல்ல, என் பிள்ளைக்கு நரகத்தினுடைய சூட்டை நீ கொடுத்து விடாத ரப்புல் ஆலமீன், என் பிள்ளைக்கு நரகத்தினுடைய சூட்டை கொடுத்து விடாத. அம்மா மேல சுடுதண்ணியை ஊத்திட்டான்னு சொல்லிட்டு நீ தண்டிச்சு விடாத ரப்புல் ஆலமீன். எனக்கு சுகத்தை தருவதற்காக என் பிள்ளை என்னை சுடுதண்ணியில் ஒத்திருக்கிறார், குளிக்க வைக்கிறார் ரப்புல் ஆலமீன். என் பிள்ளை நரகத்தின் வாடையை கூட நுகரக்கூடாது ரப்புல் ஆலமீன். அந்த தாய் துவா செய்தாள், இறைநேசர்களின் பட்டியலில் இடம் பெற்றார். ஏழாவதாக இஜாபா, இத்தாஅத் வேறு இஜாபத் வேறு. இஜாபத் என்று சொன்னால் தொழுதுட்டு இருக்கும் போது கூப்பிட்டா கூட அம்மா கூப்பிட்ட ஓடணும், இதான் இஜாபா. ஃபர்லு தொழுகையை தவிர பாக்கி எந்த தொழுகையை தொழுதாலும், சுன்னத்து நபில் தொழுகையை தொழுதுட்டு இருக்கும் போது அம்மா அத்தா கூப்பிட்டாங்கன்னா மார்க்கம் சொல்லுகிறது தொழுகையை விடு, ஓட மாட்டான். தொழுகையை விடு, தாய்க்கு பதில் கொடு. ஒரு நீண்ட வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுவார், ஜுரைஜ் பனு இஸ்ரவேலர்களின் காலத்திலே வாழ்ந்த ஆபித், தொழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கூப்பிட்டுச்சு. ஜுரைஜ் அவங்க அம்மா கூப்பிட்டுச்சு, தொழுகையில கூப்பிட்டா இபாதத் செஞ்சுட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிற பொழுது கூப்பிட்ட போகலாமா? போகாம விட்டாரு. அந்த அம்மா ஒரு பத்வா செஞ்சிருச்சு, அல்லாஹ் என் புள்ள கெட்ட பேரு. அந்த அம்மா கொஞ்சம் வாயாடி போல தெரியுது, என் புள்ள அசிங்கமான பேர் எடுக்காம அவர் மூத்தக்கார நாசப்பேர் அவருக்கு வர வேண்டும். இந்த தாயின் துவாவையும் அல்ல அங்கீகரித்தான். காலம் ஓடுகிறது, என்ன ஆட்சி தெரியுமா? ஜுரைஜுக்கு எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். ஜுரைஜ் ரஹமத்துல்லாவினுடைய எதிரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பொம்பளையை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு புள்ளைய கொண்டு வந்து ஊர் புள்ள அந்த அம்மா சொல்லிருச்சு, இந்த புள்ளை ஜுரைஜுக்கு பிறந்தது, ஜுரைஜுக்கு பிறந்தது, ஜுரைஜுக்கு பிறந்தது. சின்ன கை குழந்தை 3 மாசம் பிள்ளை. ஊர் மக்கள் எல்லாம் பொதுவாகவே இந்த செய்தி தான் காடு காட்டு தீ மாதிரி பரவுமே. சூஃபியா இருக்கிறான், நவுது பில்லா, இவ்வளவு பெரிய தாடியை வச்சிருக்கிறாரு, பார்த்தா விபச்சாரி, அல்லாவே அஸ்தோபுருல்லா, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்குதுங்க, பயங்கரமா செய்தி பரவுகிறது. அந்த தாய் சொன்ன துவா கெட்ட பேர் வந்து விடுகிறது. இப்ப ஜுரைஜ கூப்பிட்டு எல்லாரும் கண்டிப்பதற்காக அழைக்க அந்த ஜுரைஜின் இபாதத் அவரை காப்பாற்றுகிறது. அந்த ஜுரைஜ் அந்த குழந்தை இடத்திலே கேட்டார்கள், உன் தகப்பன் யார் என்றார்கள், உன் தகப்பன் யார் என்றார்கள். தொட்டில் குழந்தை பேசுகிறது, என் தகப்பன் அந்த ஆளுதான் என்று மூணு மாச குழந்தை பேசுகிறது. ஜுரைஜை காப்பாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தாயின் துவா, தாயின் துவா ரொம்ப மோசமானது. அதனால் இபாதத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். இஜாபா, இதற்கு பேர் தான் இஜாபா என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். இந்த பக்கரா சூரா இருக்கா இல்லையா, சூரத்துல் பக்கரா. இதற்கு காரணம் ஒரு தாயும் பிள்ளையும். தகப்பனார் மூத்த போயிட்டாரு, ஒரு மாடை விட்டுட்டு போனார் மனுஷன், ஒரே ஒரு மாடை விட்டுட்டு போனார். அந்த தகப்பனார அவங்க தம்பி மகனை கொலை செஞ்சிட்டார், ஒரு மாட்டை தான் விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனா அந்த புள்ள அம்மாவுக்கு எவ்வளவு கட்டுப்படும் தெரியுமா, அம்மா கூப்பிட்டா உடனே போகும். டேய் தம்பி, இந்த மாட்டை போய் வித்துட்டு வாடா, இல்ல குர்ஆன் பேசுகிறது, இந்த மாட்டை போய் வித்துட்டு வாமா என்று சொல்ல, அம்மா எவ்வளவுக்கு விக்க, எவ்வளவு யதார்த்தமான புள்ள, நமக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னு சொன்னா வித்துட்டு வா, தாராளமா வித்து அவன் பாட்டுக்கு ஹோட்டல்ல போய் அம்மட்டை திண்டு ஓட்டு, அம்மாட்ட வந்து டாடா காட்டிடுவான், அம்மா நீ சொன்ன மாதிரி வித்துட்டு எங்கடா காசு எல்லாம் போயிருச்சுமா. அந்த அம்மா என்ன செய்யும் பாவம். ஆனா இந்த அம்மா போய் போய் இந்த மாட்டை வித்துட்டு வாப்பா என்று சொல்ல, எவ்வளவுக்குமா விக்க அப்படின்னு கேட்க, 300 திருகத்திற்கு நீ வித்து வாமானே என்று சொல்ல, அந்த தாய் அந்த தாயின் பேச்சை கேட்டு மார்க்கெட்ல போய் 300 திருகத்திற்கு இந்த மாடு என்று சொல்ல, வாங்க வந்த ஒரு மலக்கு வந்தாரு, இதை நான் 600 எடுத்துக்கிறேன் தருவியான்னு கேட்டாரு. 600 எடுத்துக்கிறேன் தருவியான்னு கேட்டாரு. ஒன்னு, எங்க அம்மா 300 தான் விக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அந்த தாய் சொல்லும், ஒன்ன மாதிரி லூசு பைய இழுச்சு வாய எவருமே கிடையாதுரா, 600 அந்தால கேக்குது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. மலக்கு கேட்கிறாரு, 600 நான் எடுத்துக்கவா. அவர் சொன்னாரு, எங்க அம்மா 300 தான் விக்க சொல்லி இருக்கிறாங்க, 600 நான் கொடுக்க மாட்டேன், 300 தான் இல்ல நான் 600 தான் வாங்குவேன். வந்தது மலக்கில் அவர் என்ன மாடா மேப்பாரு, அவர் டெஸ்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்கிறார், இல்ல 600 தான் நான் கொடுப்பேன், இல்ல நான் 300 தான் விற்பேன், எங்க அம்மாட்ட கேட்காம கொடுக்க மாட்டேன்னு மாட்ட தூக்கிட்டு வந்துட்டார். இழுத்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொன்னாரு, அம்மா நான் 300 சொன்னேன், அவர் 600 சொன்னாரு, ஆனா நீ சொல்லாம நான் விற்காம வந்துட்டேன். அந்த தாய் புரிந்து கொண்டார்கள், வந்தது மலக்கு மனுஷை இப்படி செய்ய மாட்டானே, இருக்கிறதுலயே அடிச்சுல கேட்பான், அதுக்கு மாட்டு வியாபாரத்தை பத்தி நல்லாவே தெரியுமே, கையில வேற துணியை போட்டுருவான், துணியை போட்டு அப்படியே பிடிச்சி இழுந்து இழுத்து அந்த கை காலெல்லாம் பிடிச்சி வீங்க வச்சிருவானுங்க இல்லையா. ஆனால் நடந்தது இதுதான் என்பதை புரிந்து கொண்ட அந்த தாய், அப்ப மலக்குகள் வெயிட் பண்ண சொல்றாங்க என்று சொல்லி இருந்து கடைசியில அந்த மாட்டின் விலை நீண்ட வரலாறு. அந்த மாட்டின் தோல், இன்னொரு ரிவாயத்தில் மாட்டினுடைய எடை அளவுக்கு, மாட்டின் எடை அளவுக்கு தங்கம் கொடுத்து அந்த மாட்டை வாங்கினார்கள் வரலாறு பேசுகிறது. இஜாபா, தாய் சொன்ன அப்படியே கேட்டு நடத்தல், தகப்பன் சொன்ன அப்படியே கேட்டு நடத்தல், எதிர்த்து பேசாமல் இருத்தல், இந்த இஜாபா ஒவ்வொருவருக்கும் அவசியம். 8வது இக்ராமுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு சங்கை செய்ய வேண்டும். இக்ராம் மரியாதை, சங்கை செய்ய வேண்டும். எப்படி செய்வது? அல்லாஹு அக்பர். நிறைய சான்றுகள். யூசுப் அலா நபியுனா அலைஹி ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹி ஸலாம் குர்ஆன் பேசுகிறது, 40 அவங்க அத்தா பார்க்கல, மகனையும் தகப்பனையும் பார்க்கல, 40 வருஷத்துக்கு பின்னாடி தகப்பனார் வர்றாரு மகனை பார்க்கறதுக்காக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன மகனாக இருந்தவர் இப்பொழுது அரசராக அமர்ந்திருக்கிறார், சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். தகப்பனார் வருகிறார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், வந்து மகே உட்கார்ந்திருக்கிறாங்க. தகப்பனார் அப்படி நின்றுகிட்டு இருக்கிறாரு, நின்று கொண்டிருக்கிறார், மகே எந்திரிக்கல, இது ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்கல. ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, யூசுஃபே அல்லாஹ் உன்னுடைய நுபுவத்தை பிடுங்க சொல்லி ஆணையிட்டான். நுபுவத்தையா, என்ன காரணம் என்று கேட்க, உன் தகப்பன் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்திருக்கிறாயே, இது என்ன கண்ணியம்? அதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகப்பனுக்கு முன்னால் அமர்ந்ததாக வரலாறு இல்லையே, அறியாமல் அமர்ந்து விட்டேன் ரப்புல் ஆலமீனே என்று மன்னிப்பு கேட்டார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தானே உட்கார்ந்திருக்கிறோம், தகப்பனுக்கு உட்கார இடம் கூட இல்லையே, இடம் கொடுக்கவில்லையே. அன்புக்குரிய இளவர்களே, யோசிக்க வேண்டும், தாய் தகப்பன் வந்துட்டா அவங்களை உட்கார வச்சு மரியாதை செலுத்தும். நான் கண்டிருக்கிறேன் ஒருவரை, அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து நின்று மாசம் மாசம் காசு கேட்கும், தாய் மாசம் மாசம் காசு கேட்கும், உள்ள இருந்துட்டு சொல்லுவாரு, இந்த மாசம் இல்ல என்ன நாலு நாள் கழிச்சு வா பிச்சைக்காரிக்கு சொன்ன மாதிரி என்ன நாலு நாள் கழிச்சு வா. அந்த தாய் கண்கலங்கி செல்லுவாள், மீண்டும் வருவாள், மீண்டும் வருவாள், கண்ணால் கண்ட நிகழ்வுகள், மீண்டும் வருவாள், காசு இல்ல போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வா, ரெண்டு நாள் கழிச்சு அந்த தாய் வரும், காசு இல்ல போயிட்டு வா என்று சொல்ல சொல்ல கடைசியில் ஒரு பஞ்சு வியாபாரம் செஞ்சாரு, பஞ்சு வியாபாரம் செஞ்சாரு. அல்லாஹ் அக்பர், வைத்த சில நாட்களிலேயே பல லட்சம் எரிந்து சாம்பலானது, எரிந்து சாம்பல். அந்த தாய் வீட்டுக்கு வெளியே நிற்க வைத்து நீ போய் வா என்று சொல்லுகிற பொழுது என்ன பாடுபட்டு இருக்கும் என்னை காம். அன்புக்குரிய இளவர்களே, நாம் என்ன சங்கை செய்திருக்கிறோம்? நம் தாய் தகப்பனை அப்படி தங்க தட்டில் வச்சு தாங்க வேணாமா? தங்க தட்டில் வச்சு அலிமா சாதியா பெருமானாரினுடைய பால்குடி தாய் வந்துவிட்டால் ரசூல்ல உட்காரவே மாட்டாங்களே, பம்பரமா சுத்துவார்கள். நபி நாயகத்திற்கு வேலை செய்ய சஹாபாக்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் காத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாவுக்கு வேலை செய்ய. ஆனா தன் தாய் ஹலீமாவுக்கு யாரையும் பணிவிடை செய்ய விட மாட்டார்கள், தானே எழுவார்கள், தானே விரிப்பார்கள், தானே எழுவார்கள், தானே விரிப்பார்கள். ஹதீஜா ரலியல்லாஹ் போய் ஏதாவது செய்யலாம், நான் எங்க அம்மாக்கு நான் செய்வேன் என்று தானே செய்வார்கள், தானே கொண்டு வந்து கொடுப்பார்கள். என்ன மரியாதை இது இக்ராம். இந்த இக்ராம் என்னைக்கு செஞ்சிருக்கும்? நோம்புல உட்கார வச்சு, அவங்களை சாப்பிட வச்சு, அவங்களுக்கு கொடுத்து, அவங்க துவாவை பெற்று அதற்கு பிறகு சாப்பிடுபவர்களாக மாறி போனோமா? இல்லையே. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹசன் ஹுசைன் வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இளவர்களே, நீங்கள் புரட்ட வேண்டும், வரும் காலம் உங்கள் கையில் இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, தம்பி எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமா? வாப்பா வேணாம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இஸ்லாமிய பண்பாடே இதுதான், ஃபர்ஸ்ட் பெற்றோர்களை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய சாப்பிடணும், அவங்களுக்கு அதான் சங்கை. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல அப்படி இல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, தம்பி எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமா? வேணாம்மா. ஏன் சொல்லுகிறாய்? நாங்கள் வாலிபர்கள், ரெண்டு வாய் முன்னாடி சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நாளை கேட்பானே, உங்க அம்மா மெதுவா சாப்பிட்டு இருக்கும்போது எதுக்குடா இந்த அவசரம், ஏன் இவ்வளவு வேகமாக சாப்பிட்டாய் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்வது அம்மா? அதனால்தான் உங்களை சாப்பிட வச்சுட்டு பிறகு நாங்கள் சாப்பிடுகிறோம். ஆனா இன்னைக்கு நம்மால் அம்மாட்ட போய் கேட்கறது கூட இல்லை, அம்பிடை தின்னுட்டு அந்த தாய் ஈரத்துணியை வயிற்றிலே போட்டு தூங்குவாள். எத்தனை வீடுகளில், எத்தனை வீடுகளில் அந்த தாய், அந்த சகோதரி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவ சாப்பிட்டா போதும்னு ஈரத்துணியை போட்டு தூங்குவாங்க. இவ ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை, அம்மா நாங்க சாப்பிட்டோம், நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா, நான் வச்சு தரட்டுமா அம்மா, நான் வச்சு தரட்டுமா அம்மா என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? இது அல்லவா இக்ராம். அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த காரியம் நடந்ததா இல்லை? நவீனா மூசா அலைஹி இஸ்லாம் ஒன்பது தடவை கேட்டாங்களா அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் நான் யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? உன் தாய். அல்லாஹ் நான் யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? வசியத்து செய்ய ரப்பே. உன் தாய். ஒன்பது தடவை தாய் தாய் தாய், பத்தாவது தடவை உன் தகப்பனுக்கு என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த தாயின் மகத்துவம், அந்த தகப்பனின் மகத்துவம் எவ்வளவு முக்கியமானது! அவர்களுக்கு இக்ராம், சங்கை செய்து வாழ வேண்டாமா? ஒன்பதாவதாக, இஹானத்தில் வாலிதை அறவே கூடாது. பெற்றோர்களை கேவலமாக நினைக்க கூடாது. இது பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒன்பதாவது கடமை. நீங்க துபாயில படிச்சிருக்கலாம், ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அவங்க அம்மா பாரமாக நினைத்து துபாய்க்கு கூட்டு போய், பாலைவனத்துக்கு கூட்டு போய், இந்த மூதேவி பாலைவனத்திற்கு அழைத்து சென்று துபாயில இந்த ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கொண்டு போய் கடைசியில் ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு முதுகலத்தூர் அந்த ஊர் நான் பத்திரிகையில படிச்சேன், யார் இருந்தா கோச்சுக்க வேண்டாம், அதனால நான் தெளிவாக சொல்லுகிறேன் ஆதாரத்தோடு. முதுகலத்தூரை சார்ந்த அவர் கொண்டு போய் விட்டுட்டு தான் கார் எடுத்துட்டு வந்துட்டார். பாலைவனத்திலே வழி தெரியாமல் திணறி போன அந்த தாய், வழி தெரியாமல் திணறி போன அந்த தாய் கடைசியில் யாரோ பிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு கூட போகாம ஊர் வந்து சேர்ந்த அந்த அம்மா, கடைசியில் கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்தி வருகிறது, அந்த எந்த மகன் விரட்டி அடித்தானோ அந்த மகன் சுற்றுலாவுக்கு போயிருக்கிறார், சிறுத்தையால் அடிபட்டு இறந்து போனான். பாலைவன பகுதியிலே தன் தாயை கொல்ல நினைத்தவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே கொண்டு காட்டினான். எங்கோ நடக்கவில்லை, சமீப காலத்தில் நடந்த வரலாறுகள். தாய் தகப்பனை கேவலப்படுத்த நினைக்கலாமா? ஆனால் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள். பத்தாவது உக்குக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு தீங்கு அறவே கூடாது. இது பத்தாவது, பெற்றோர்களுக்கு தீங்கு செஞ்சிடக்கூடாது. உக்குக்குல் வாலிதைன், எங்கெல்லாம் அல்லாஹ் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஒரு சர்த்தை போடுவான். ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு நிபந்தனையை போடுவார்கள். லைலத்துல் கத்ர் எல்லோருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் பெற்றோர்களை நிந்திப்பவர்களை ஏற்பதில்லை. அரஃபா மைதானம் எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் பெற்றோர்களுக்கு நோமினை கொடுத்தவர்களின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. முஸ்தலிஃபா எல்லா துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். பெற்றோர்களுக்கு நோமினை கொடுத்தவர்களின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. பராஅத் இரவிலே அல்லாஹ் யார் கேட்டாலும் வழங்குவான். பெற்றோர்களை நிந்தித்தவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதில்லை. எங்கெல்லாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வரலாறுகளை பாருங்கள், ஒரு இக்கண்ணா இருக்கும். அது என்ன? பெற்றோர்களை நிந்திப்பவர்களை அல்லாஹ் ஏற்பதே இல்லை. பெற்றோர்களோடு எப்படி வாழ வேண்டும்? இது இருக்கிற பெற்றோர்களுக்கு. இறந்து போன பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பத்து இருக்கிறது. இருக்கிற பெற்றோர்களுக்கு செய்வதை போன்று இறந்து போன பெற்றோர்களுக்கு முதலாவது ஈஃபா உல் அஹர், அவர்கள் ஏதாவது வசியத்தோ ஒப்பந்தமோ செய்திருந்தால் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். சாதர் அலி அல்லாஹுவினுடைய தாயார் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல கிணறு வெட்டினா மக்கள்லாம் பொழைச்சுவாங்க. அப்பா நீ வெட்டி தருவியா? அந்த அம்மா மூத்தா போச்சு. அந்த அம்மாவினுடைய வாக்குறுதியை நிறைவேற்று என்றார்கள் நாயகம். இரண்டாவது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கேட்கும் போதெல்லாம் பெற்றோர்களுக்கு, இறந்து போன பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது, பெற்றோர்களுக்கு யார் பிரியமானவர்களோ, பெற்றோர்களின் நண்பர்கள், அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். தான் வாப்பா யாருக்கெல்லாம் நண்பரோ வாப்பாவுடைய நண்பர்களை நாம் பிரியப்பட வேண்டும். மூன்றாவது. நான்காவது, சதக்கா லகுமா, அவர்களுக்கு தன்னுடைய செல்வத்திலிருந்து தான தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாளைக்கு 20 திர்ஹம் தான தர்மம் செய்வார்களாம், இறந்து போன தன் பெற்றோர்களுக்காக. அஞ்சாவது, பெற்றோர்களுக்காக வெள்ளிக்கிழமை இரவு துவா செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு தொழுது துவா செய்ய வேண்டும். எப்படி தொழுவதுன்னு கேட்க பெருமானார் சொன்னாங்க, ரெண்டு ரக்காத் மகரிபுக்கு பிறகு இஷாவுக்குள்ளே தொழ வேண்டும். அதுல ஒரு ஆயத்துல் குர்சி, அல்ஹம்துக்கு பிறகு ஒரு ஆயத்துல் குர்சி, குல்ஹுவல்லா அஞ்சு தடவை, குல் ஔது பிரபில் பலக்க அஞ்சு தடவை, குல்லா ஓது பிரபின் நாஸ் அஞ்சு தடவை ஓதி, ரெண்டு ரக்காத்துல இதே மாதிரியே ஓதி தொழுதுட்டு 15 தடவை சலவாத்து, 15 தடவை இஸ்திஃபார். இதனுடைய கூலி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. பெற்றோர்களுக்கு இந்த தொழுகையை தொழுது நன்மையை எத்தி வைக்க வேண்டும். ஆறாவதாக, ஹஜ்ஜு செய்யாத பெற்றோர்களாக இருந்தால் அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஏழாவதாக, நோன்பு நோக்க முடியாத பெற்றோர்கள் வஃபாத்தானால் அவர்களுக்காக ஃபிதியா கொடுக்க வேண்டும். எட்டாவதாக, அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அவர்களுக்காக பள்ளிகளை கட்டி கொடுக்க வேண்டும். ஒன்பதாவதாக, வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் சத்திரங்கள் சாவடிகள் அவர்களுக்காக அமைத்துக் கொடுக்க வேண்டும். கடைசி கடைசியாக, எல்லா இபாதத்திலேயும் ரபுல் ஆலமீனே என் பெற்றோர்களுக்கும் பங்கு கொடு என்று கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில். இது எல்லாம் இறந்து போன பெற்றோர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை. இருக்கிற பெற்றோர்கள் மட்டுமல்ல, இறந்து போன பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அன்புக்குரிய இளவல்களே, அன்புக்குரியவர்களே, இருக்கிற பெற்றோர்களை மதித்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இறந்து போன பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்ப்பவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி தந்தருள்வானாக. வஹுரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். நாம எந்த சொர்க்கத்தை அல்லாட்ட கேட்கணும்? நேற்று கேட்ட கேள்வி, 43 பேர் பதில் எழுதியிருக்கிறாங்க, 14 பேர் சரியா பதில் எழுதியிருக்கிறாங்க. அல்லாட்ட நாம கேட்கிற முதல் சொர்க்கம் எதுன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், முதல் சொர்க்கம். இரண்டாவது கேள்விக்கு, ரசூலுல்லாவுக்கு எத்தனை வகை தனி சொர்க்கம் உண்டு? மக்காமி மஹ்மூத், வசீலா, ரெண்டு. கரெக்டா பதில் எழுதியிருக்காங்க. மூணாவதாக, அசரினுடைய முன்சுன்னத்து எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத். அசரினுடைய முன்சுன்னத்து 4 ரக்காத். அழகாக பதில் எழுதியிருக்கிறார்கள். பதில் எழுதியவர்கள் கரும்புக்கடை சார்ந்த அப்பாஸ் இருக்கிறாங்களா? பாரகல்லா. இரண்டாவதாக, அப்துல் சமத் கோட்டை மேடு, அப்துல் சமத் பாரகல்லா, உக்கரங்க ஜசாக்குல்லா. மூன்றாவது, முகமது இப்ராஹிம் ஜே கே கார்டன், முகமது இப்ராஹிம், வெரி குட், பாரகல்லா, அல்லா பறக்க சீமானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய கேள்விகள் மூன்று. ஒரு மனிதன், முதலாவது கேள்வி, தன்னுடைய தாயை முத்தமிட்டால் அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? தாயினுடைய நெற்றியிலே முத்தமிட்டால் அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தாயினுடைய பத்துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறைநேசரின் பெயர் என்ன? கடைசியில் அவரை விபச்சாரின் ஊரெல்லாம் சொல்லி அவருடைய இபாதத்தவரை காப்பாற்றியது. இப்படி ஒரு இறைநேசர், தாயினுடைய பத்துவாவால் பாதிக்கப்பட்ட இறைநேசரின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு ஆச்சரிய காட்சியை பார்த்தார்கள். அவர் கடலுக்கடியில் எத்தனை காலம் இபாதத்தை செய்தார், மறைந்திருந்தார்? இந்த மூன்று கேள்விகளுக்கு இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பதில் எழுதி பரிசுகளை வெல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 15 தினங்களாக நடைபெற்ற பயான் நிகழ்ச்சியின் சீடி ஹஜ்ரத் அவர்கள் வெளியிடுவார்கள். குறைந்த அளவே 2-3 பேர் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க இன்ஷாலா நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தோதா இருக்கும். இன்ஷாலா அந்த சீடியை வந்து ஹஜ்ரத்துட்டு வாங்கிங்க. அது கடைசியா துவா உதப்படும். சீடி வாங்கிக்கிங்க. வாங்கின பின்னால உட்கார்ந்து துவாவுக்கு பின்னால வச்சுக்கலாங்களா? கொஞ்சம் சீடி தான் இருக்கு. இன்ஷால்லா இதை வாங்கினவங்களும் போட்டுட்டு வாங்க. இன்ஷால்லா நாளைக்கு எல்லாத்துக்கும் போய் சேரும். வயசானவங்களுக்கு கொடுங்க. நீங்க இந்த வாலிபர்கள் வாங்கிட்டு போய் ஒரு 5 சீடி 10 சீடி எங்கனால போட்டு கொண்டு வர முடியும், கொண்டு போய் கடையில் கொடுத்தா அப்படின்லாம் முடியும்ல. அவங்க வந்து வாங்கிட்டு வந்தா எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷால்லா. அது ஒரு சிறந்த ஈசால் சவாப். எல்லா வீடுகளுக்கும் போயிடுச்சுன்னா எல்லாரும் கேட்டு அமல் செய்வதற்கு நாமும் ஒரு வசீலாவாக ஆயிடுவோம் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாமு வ மின்க ஸலாமு வ இலைக இர்ஜு ஸலாம். தபாரக ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா ஜல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரா ஹஸனா வ கினா அதாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரில் கல்கி சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மயீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.